தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். செல்வம் ஐயாவுக்கு வந்து இன்றைக்கி ஆஸ்க் ஃபவுண்டேஷன் வந்து சென்னையில் இன்றைக்கி சிறந்த விவசாயிக்கான விருது வழங்கியிருக்காங்க. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம தமிழர் வேளாண்மையில் பெண் விவசாயிகள் நிறைய உருவாக்கிட்டு வந்துட்ருக்காங்க. இன்னும் புதுசாக விவசாயிகள் உள்ளே வந்துட்ருக்காங்க. அந்த வகையில் நவமணி அம்மா பொள்ளாச்சியில் தென்னை விவசாயத்தில் சாதிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து கவிதா ரெட்டி அவங்களுடைய நேர்முக உதவியாளர், அவங்க வந்து உமான்னு சொல்லிட்டு அவங்க தான் முன்னெடுத்து ஐயாவை வர சொல்லி பேசி அந்த தமிழர் வேளாண்மை ஒரு 19 ஏக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம நளினா அவங்க சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இவங்க சுவாத்மிகா, அவங்க வந்து தமிழர் வேளாண்மை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு 20 ஏக்கரில் வந்து ஆடு வளர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான மாதிரிகள் நம்ம ஐயா வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வளர்மதி, அவங்களும் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென்னை வாழை விவசாயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க சித்ரா, அவங்க வந்து தென்னை மற்றும் இந்த காடுகள் அதை வந்து தண்ணி உருவாக்குன்னு சொல்லிட்டு நளினா லேண்டு பக்கத்தில் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது இல்லாமல் அடுத்து புதுசாக வர்றதுக்கு தயார் நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. பொள்ளாச்சியிலேருந்து உமான்னு சொல்லிட்டு அவங்க தென்னை விவசாயம் பண்ணுறாங்க. அடுத்து புதுசாக நிலம் வாங்கி பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்துகிட்ருக்காங்க. அடுத்து அவங்கெல்லாம் புதுசாக உள்ள வரப்போகிறாங்க. அடுத்து அதே மாதிரி பானுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் அவங்க உள்ளே வர்றாங்க. அதுக்கடுத்து காயத்ரி மயிலாடுதுறை பக்கத்தில் ஐயா ஊர் பக்கத்தில் தான் அவங்க வர்றாங்க. அப்புறம் செல்வராணின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டிச்சேர்ந்து அவங்க உள்ளே வர்றாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் விட்டு போயிட்டுருக்கு நினைக்கிறேன், சரியாகவும் இல்லை. பட் இவங்கெல்லாம் பெண் விவசாயிகள் நிறைய உள்ளே வந்துட்டுருக்காங்க தமிழர் வேளாண்மையில். அதுக்கு நம்ம அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிக்கலாம். தமிழர் வேளாண்மை நம்ம கூட்டமைப்பு நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்போ வந்து நளினா அவங்கள பற்றி நம்ம சொல்லணும். இவங்க வந்து ஒரு 6வது மாதமே இப்போ 2019 6வது மாதமே வந்து கரை அமைக்கிற பணி ஆரம்பித்தாங்க. இவங்க ரொம்ப திறமையாகவும் புத்திசாலித்தனமாக தான் அவங்க ரொம்ப இவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. எப்படி சொல்லணும்னா, இவங்களுக்கு வந்து நம்ம ஐயா அவங்க வந்து நம்ம கரை அமைக்கிறது எப்படி சொல்லி கொடுத்தா தான். ஆனால் இவங்க இந்தளவுக்கு சாதித்ததுக்கு காரணம் அவங்களுடைய கணவர் அசோக் மற்றும் அவங்க பசங்க அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் அவங்க முழுமையாக இறங்கி செய்ய முடிஞ்சது. அதில் வந்து இவங்க ஒரு 50 நாட்கள் கிட்டத்தட்ட 50 நாட்கள் அவங்க போராடி இருக்காங்க. எப்படின்னா எந்த ஒரு சப்போர்ட் ஏமாலே மாதிரி வெளியிலேருந்து நம்ம தமிழர்களில் அறிமுகம் உள்ளவங்கள்லாம் வச்சு அவங்க செய்ய கிடையாது. அவங்களா கற்றுக்கிட்டாங்க, அவங்களா செஞ்சாங்க. சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு மட்டும் எனக்கு ஃபோனில் வருவாங்க, வீடியோ எடுத்து போடுவாங்க. ஆனால் 50 நாட்கள் அவங்களும் தொடர் முயற்சியாக விடாமுயற்சியாக சாதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும். அதே நேரத்தில் ரோடு கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு கூட ஆனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க, இதுவாங்க. இதுக்கடையில் என்ன எதுவும் கூட மாட்டாங்க, அது வேறு. ஆனால் அண்ணாண்ணா இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கேன் ஐயா சொல்கிற மாதிரி தண்ணி வந்துருமா கண்டிப்பாக வருமா, கவலைப்படாதீங்கன்னு சொன்னோம். அது அவங்களுடைய கஷ்டத்துக்கான கிடைச்ச பலன் தான் அது. கண்டிப்பாக தண்ணி வந்துருச்சு, இன்னும் அவங்க சாதிக்கணும். அதுக்கான வாழ்த்துக்கள். ஆனால் அவங்க ஏற்கனவே ஒரு 500 மரங்கள் வச்சு பட்டு போச்சுன்னு சொன்னாங்க பாருங்கள். ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் அந்த தண்ணி இல்லைன்னா அந்த கஷ்டங்கள் என்னான்னு. அந்த வகையில் நானும் அனுபவிச்சிருந்தான். அதை பற்றி சொன்ன சொல்கிறேன். தண்ணி இருக்கும்போது நம்ம விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு நிறைய தண்ணியில் வேஸ்ட் பண்ணணும். ஆனால் தமிழர் வேளாண்மையில் தண்ணியை உருவாக்கிடலாம். தண்ணி உருவானப்படி அந்த விவசாயத்துக்கு தண்ணியே தேவைகள் இல்லைங்கிறதான் ஐயாவின் கூற்றுக்கள். அதை வந்து நம்ம எல்லாம் சிந்திக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்வி வச்சாங்க, இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நல்லா தண்ணி வச்சு இந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா தண்ணி தீர்ந்து போயிடும், குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எழுப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நான் வர மே மாதம் தண்ணி ஓட்டி பார்க்குறேன், அப்போ பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், அவங்க நல்லா அவங்களுக்கு மே மாதம் தண்ணி இன்னும் அதிகப்படியான தண்ணி கூடும், அதில் மாற்றம் இல்லை. தமிழர் வேளாண்மையில் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுதுங்களா, கரையை ஏற்றி அமைச்சிட்டோம்ச்சுன்னா கரைக்கு மேலே இருக்க இந்த பனி இப்போ இருக்க பனியை கூட அப்சர்வ் பண்ண உள்ள பூமிக்குள்ளே எழுத்துக்கும். அப்போ நீர் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக தான் செய்யும், எப்படி குறையும். அதனால் நீங்கள் கவலைப்படாதம்மா, நீங்கள் வந்து இன்னும் சாதிக்கணும். என்ன வேணால் இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து நீங்கள் காய்கறிகளோ மற்ற விவசாயங்களோ ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நெல் விவசாயம் கண்டிப்பாக உறுதியாக பண்ணிடலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தைரியமாக இருங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நம்ம நண்பர்கள் சார்பாக, தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.